பார்த்தேன், களவு போன நிலவை நான் பார்த்தேன், சாஞ்சேன் என் நெஞ்சுக்குள்ள என்ன சுகம் சாஞ்சேன். காத்து சில்லுன்னு வீசுது காதல், இம்புட்டுதான் சாரல் சன்னதி காட்டுது காதல், இம்புட்டுதான் இடி மின்னல் அடிக்குது வெளிச்சத்துல. சாஞ்சேன் காத்து சில்லுன்னு வீசுது.